என்பதா, விதியின் வேட்க என்பதா, சதியின் சேர்க்க என்பதா, சொல்மனமே. சொல்மனமே. வந்தார் ஜோடி தேரும் வயசு மாலை நேரம் வந்தார் பாட்டு பாடும் மனசு அக்கல்லானம் என்பது ஐத கால பழசு முத்து முத்தம் போடவா ரத்தம் புத்தம் புதுசு ஜூலை மாதம் வந்தால் ஜோடி சேரும் வயசு மாலை நேரம் வந்தால் பாட்டு பாடும் மனசு அச்சந்தானம் என்பது ஹைரகால பழசு முத்து முத்தம் போடவா ரத்தம் புத்தம் புதுசு Boom! பாடல் பாடட்டுமா.